உடன் பால் குடம் கள்ளாய் போனது, ரோஜா ஏனடி முள்ளாய் போனது, பொன்மானே கோபம் ஏனோ, பொன்மானே கோபம் ஏனோ. காவல் காப்பவன் கைதியாய் நிற்கிறேன் வா. ஊடல் என்பது காதலின் கௌரவம். ரெண்டு கண்களும் ஒன்று ஒன்றின் மேல் கோபம் கொள்வதா. பொன்மானே கோபம் ஏனோ, பொன்மானே கோபம் ஏனோ. பௌர்ணமி கண்களில் பார்க்கிறேன் வா. உன்னை பார்த்ததும் எந்தன் பெண்மைதான் கண்டிருந்தது. கண்ணே மேலும் காதல் பேசு, நேரம் பார்த்து நீயும் பேசு, பார்வை பூவை நெஞ்சு வீசு. ஓஹோ கோபம் எங்கே, பொன்மானே கோபம் எங்கே. பூக்கள் மோதினால்